மறு குலாவிய மலரனை கொதியாதே, மறே குலாவிய மலரனை கொதியாதே, மறே குலாவிய மலரனை கொதியாதே, மறே குலாவிய மலரன் கொதியாதே, மறே குலாவிய மலரனை கொதியாதே, வளர்த்த தாய்கமர் வசையது அமரே கோலாவிலே கொதியாதே, வளர்த்த தாயே குலாவிய அயலவர் பழியார், கரே குலாவிய அயலவர் பழியார், கரே குலாவிய அயல் மணி மரகுராவடி திரே கோராவடி இழந்தனி புரை பழகிய பெருமாள்.